ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சகாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீ தரங்க மகநந்தினை ஹேமாப்ஜ நாயிகா சுமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேச ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி, ஸ்ரீருந்துதோப்புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பாவத்தாள் சுவாமி தேசிகனுடைய தயாசகம் என்ற கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய பர்யந்தம் 23 பாசுரங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இன்றைய தினம் 24வது பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமானது கடலுடைய சுவாவமானது குளிர்ந்திருக்கும், அதை போல தயாதேவி சுவாவமாகவே திருவேங்கடமுடையானை அடைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். நம்ம பண்ற பாவங்களாலே எம்பெருமான் கோபிஷ்டராயிருக்க, ஒரு பிரளயம் ஏற்படுத்தி ஒரு கோர தாண்டவம் ஆட வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து தன்னுடைய திருஷ்டியை கோபமா பார்க்கும்போது அந்த திருஷ்டியையும் தன்னுடைய தயை தயாதேவியானவள் மாற்றி ஒரு கோர தாண்டவம் இல்லாமல் நளினமான ஒரு நடனத்தை ஆடுவதாக மாற்றி அமைக்கிறாள். கீழ்ப்பாசுரத்திலே சாதிச்ச நமக்கு ஜலதறிவ சீததாதயத்வாம் அப்படின்னு சாதிச்சார். இப்ப அஸ்மின் பாசுர இந்த பாசுரத்துல அப்படின்னாக்கா எம்பெருமானுக்கு வந்து நிறைய பேர் அவன் திருவடிய சரணாக பற்றா, எம்பெருமானை தெரிஞ்சினவா ஆச்சாரியமுக்கேன எம்பெருமானை அடைந்து இவன் அடைந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும் தெரிஞ்சு சரணடைகிறா. அப்பேற்பட்டவாலும் எம்பெருமான் ரட்சிக்கிறான், அச்சுதனாயிருக்கான், ஆச்சிதாலை கைவிடாததனாயிருக்கான், நழுவ விடாதவனாக இருக்கான். அப்பேற்பட்ட பரம பாகவதாருடைய விஷயத்திலே அவ கூட இருக்குவா, அந்த பாகவதாரிடத்தை ஒரு அபச்சாரப்பட்டு அவளுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தினாக்கா எம்பெருமானுக்கு அதீதமான கோபம் வந்துடுறது. அந்த கோபத்தினால எம்பெருமான் சரணாகதி பண்ணாதவாள இந்த சரணாகதி பண்ண பாகவதாளுக்கு விரோதமா இருப்பவர்களை எம்பெருமான் தண்டதரனாயிருந்து சிக்ஷ பண்றான் அவளுக்கு. அந்த கோபமானது அதீதமான கோபமாயிருக்கும்னு சாஸ்திரத்திலேயும் புராணங்கள்லேயும் நாம் வாசிக்கிறோம். அவதாராதிகளையும் எம்பெருமான் காட்டியிருக்கான். அப்படி அந்த கோபம், அந்த கோபத்தை தணிப்பதற்கு அந்த எம்பெருமானுடைய கோபமே தயாதேவியினுடைய அந்த நீதி தேவதையுடைய கருணைக்கு பாத்திரமாகி அந்த கோபம் வந்து தயைக்கு அடிமை தொழில் செய்யும்படியாக ஆக்குகின்றாள் இந்த தயாதேவி அப்படின்னு இந்த 24வது பாசுரத்துல சூசகமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க பிரத பிரதிகூல மூலகாதி பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்ய களமேயவசாபசாய நீத்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி அப்படின்னு தன்னை எதிர்ப்பவர்களை எம்பெருமான் சில சமயங்களில் விட்டுடுற, சரிபோ என்னை பற்றி தெரியாது அப்படின்னு விட்டுடுற. ஹிரண்யகசிபு எம்பெருமான் வந்து ரொம்ப எதிர்த்து பண்ணா பெருமாள் பேசாமல் இருந்தார். எப்போ வந்து ஒரு பிரகலாதாழ்வானை அவன் வந்து ஹிம்ச பண்ணும் போது கோபம் வந்துடுத்து அவருக்கு தூணிலேந்து எம்பெருமான் வந்து நிசும்மன அவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணார் அவனை. அதான் சொன்னார் சுவாமி தேசி நீங்க பிரணத பிரதிகூல மூலகாதி தன தனக்கு பிரதிகூலதான் இருப்பாரை கூட எம்பெருமான் விட்டுடுறார். ஆனா எம்பெருமான் திருவடியை ஆசிரியத்தவாள் பரம பாகவதாள், அவளுக்கு வந்து யாரு பிரதிகூலமா இருக்காளோ, அவளை விரோதிச்சுன்னு இருக்காளோ, அவள் திருவிடை யார் வந்து அபசாரப்படுறாளோ, அவளை யாரு அவளுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தாளோ, அவளை ஹிம்சிக்கிறாளோ, அவளை எம்பெருமான் ஒருபோதும் விடுவதில்லைன்னு பண்றா. எப்படி பண்ணுவா பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னா, அவளை எதிரிகளை வேரோட புடுங்கி போட்டுவார். மூலச்சேதரனாயம் மூலே குட்டாரன்னாயன்னு ஒண்ணு உண்டு. ஒரு விருட்சம் தேவையில்லாத விருட்சம் வளர்ந்துருக்குன்னும் போது அதை களைய மட்டும் கழிச்சு விட்டாக்கா திருப்பி துளுத்து திருப்பி அதே விஷச்செடி வளர்ந்து வரும். அதனால என்ன பண்ண, கோடாரியை கொண்டு அந்த விஷச்செடி வேர்ல வெட்டி வேரோட புடுங்கி போடுன்னு சொல்லுவ நியாயம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல மூலே குடாரன் நியாயம்னு சொல்லுவாத்த. அப்படி எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, வேரோட அழித்து பிடுங்கி எரியும் இயல்புடையவர் எம்பெருமான். பிரணத பிரதிகூல மூலகாதி அப்படின்னர். அதுவேடு பிரிங்கிட்டா அந்த விருஷவிஷங்கள் புனகா வந்து துளுத்து வளராது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இங்க இருக்கு. அப்பேற்பட்டதான எம்பெருமான் இந்த பாகவதாலிடத்துல அவசார பரவாலிடத்தில் ரொம்ப கோபமாயிருக்கான். பிரதிகா கோபி விஷாச்சலேஸ்வரஸ்ய ரெண்டாவது இதை காட்டுற பிரதிகம் அப்படின்னா அச்சீத கோபம் அப்படின்னு. இந்த இவாளை வந்து ஹிம்சிக்கிறவாளை நிரகணம் பண்ணுகிறான் எம்பெருமான் அப்படின்னா எப்படி இருக்கன்னா, இந்த இவன் வந்து ஈஸ்வரச எம்பெருமான திருமலைக்கு ஏழு மலைக்கும் அவனே ஏழு மலை உடையான்னு சொன்ன ஏழு மலையை உடையவன் ஏழு மலையே மலையே திருவுடம்பு என்று சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். அந்த அசாச்சலம் என்று சொல்லப்பட்டதான சேஷாச்சலம் கருடாச்சலம் விஷபாத்ரி அஞ்சனாத்ரின்னு சொல்லப்பட்ட சப்த பர்வதங்களும் எம்பெருமான் திருமேனியாயிருக்கு. அதுக்கெல்லாம் இவன் ஈஸ்வரனா இருக்கான்னு சொல்லி சொல்றார். இங்கட்ல அப்பேற்பட்டதான ஒரு விவசாயம் பண்ற எம்பெருமானங்க பக்தி பயிர் பண்ணுகிறான். விஷச்செடியெல்லாம் வேரோடு களைஞ்சு எரியும்படியாக இருக்கு. அந்த இடத்துல எப்ப வந்து நெல் பயிர் வளர்வதற்கு பக்கத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் வந்து விஷச்செடி வந்து அதை அழிக்கும்படியா இருக்கும் போது அந்த விஷச்செடிகள் ஆகிய அந்த களைகளை பிடுங்கி எறிவதுதான் உத்தமம். அப்பதான் நெல் பயிர் நல்லா வளையும். இதுதான் பாகவத லட்சணம். பரித்ராணாய சாதுனாம் விநாசய ததுக்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பெருமாள் சாதிச்சார். கிருஷ்ணாவதாரத்துல விஷயமே சாது பரித்ராணம் தான் சொல்றா. அதற்கு உதவியாகத்தான் சத்ரு சங்காரம் சொன்னான். இது விஷயம் தாத்பரியார்த்தம் என்னன்னா, இந்த எதிரிகளை அழிப்பது எம்பெருமானுக்கு வந்து முக்கிய விஷயமா இல்ல, சாதுக்களை ரட்சிப்பதுதான் எம்பெருமானுக்கு முக்கிய விஷயம் அவதார ஸ்திதியிலே. அதுக்கு கூட வந்து இது நிக்கிறது, அவர் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுற பெருமாள் இவாள எதிரிகளை ஒரு தட்டு தட்டுற. அதனால முக்கிய நோக்கம் என்னன்னா சாது பரித்ராணம். பாத்தீர்னா பாரதத்தை பார்த்து எடுத்துட்டோம்னா பார்த்தாக்கா நம்ம வந்து எம்பெருமான் சண்டை போடணும்னு ஆசை இல்லை. எம்பெருமான் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் விழுந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காக பெருளிதத்தான்னு சாச்சார் ஆழ்வார் திருமங்க மன்னன். ஒரு தூது விட்டு பார்த்து சண்டையே வானாம்பா, நீ இருக்கிறபடி இரு, என் வஸ்துவை திருப்பி கொடுன்னு திருவடி மூலமா லங்கைக்கு போய் கேட்க சொல்லியாச்சு. ஆனா மாட்டேன்னு சொன்னானே பெரிய யுத்தம் வந்தது. அப்போ யாருக்கும் ஒரு ஹானி பண்ணக்கூடாதுன்னா பெருமாள் நினைக்கிறார். அதுவா வந்து எம்பெருமான் அந்த அம்புல வந்து மாட்டுறது. அதே போல கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா சண்டை வாண்டாம்பா, இவாளுக்கு வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்துடு, இல்லையே இவாளுக்கு வேண்டிய ராஜ்யத்தை கொடு, ஐந்து ஐந்து தேசங்களை கொடு, ஐந்து நகரங்களை கொடு, கிராமங்களை கொடு, அஞ்சு வீட்டையான கொடுன்னு எம்பெருமான் பாண்டவாளுக்கு ஒரு சகாயமாய் தான் வந்து ஒரு தூது போய் கூடம் அந்த தூது சித்திக்காததுனாலே யுத்தம் ஏற்பட்டது. யுத்தம் பெருமாளுக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல, அது பிராதான்யம் இல்ல. பாண்டவாளுக்கு ராஜ்யத்தை திருப்பி வாங்கணும், அதுதான் விஷயம் அங்க. ஆனா அது நிறைவேறாத காரணத்தினாலே கௌரவர்கள் விருப்பப்பட்டதாலே யுத்தம் ஆச்சு அந்த இடத்துல சொன்னாதான் சொன்னார். பிரதிகோபி விஷாசலேஸ்வரஸ்ய, இந்த விஷாசலத்துக்கு அதிபதியானவன் இருக்கானே அவன் கலையை பிடுங்கி எடுத்து போடுறான். தன்னுடைய பிரதானமான சங்கல்பமானது சாது பரித்தானம் அதுதான் இருக்கே தவிர எல்லாரையும் வந்து ஹிம்சிக்கணும்னு எம்பெருமான் ஒன்று ஒரு நாளும் வந்து அந்த எதிரி கூட நல்ல கதியா போனோம் அப்படின்னு எம்பெருமானுடைய பிராட்டிக்கு ஹானி பண்ண காகாசுரன் கண்ணெழுவே செய்த காகுத்தன் சொல்லும்படியாக ஒரு கண்ணை மட்டும் சின்னதா சிக்ஷை பண்ணி உயிர்ப்பிச்சை கொடுத்து வருவான் அம்சூட்டர் இல்லையா. அதனாலே எம்பெருமானுடைய முக்கிய விஷயம் என்னன்னா சாதுகளை ரட்சிப்பது. யார் சாதுனா யாருனா எம்பெருமான் இவன் என்ன ரட்சிப்பான் என்று அறிந்து அவன் திருவடியை சரணாகதி பண்ணுபவன் தான் சாது அப்படின்னு தெரியவா இங்க வந்து நமக்கு வந்து சொல்றான். இந்த இடத்துல களமேயவசாபாய நீத்யா அப்படின்னு ஒரு சசியம் இருக்கு சுவாமி, நல்ல விருட்சங்கள் நல்லா பூமியில பதிச்சிருக்கா, ஒரு தென்னை மரம் வளருது, மாமரம் பயிரிட்டு இருக்கா, அப்புறம் நல்ல நெல் பயிர் இருக்கு, நிறைய தானிய வகைகள் எல்லாம் பயிரிட்டும் போது பக்கத்துல வந்து விஷச்செடியானது கூடவே வளர்ந்து வரும். அந்த பயிர் நன்னாக விளையணும்னா அந்த களைகளை வந்து நம்ம பிடுங்கி எடுத்து போடணும். அந்த அந்த களை ஜாஸ்தி வளர்ந்து போச்சுனாக்கா பயிர் நன்னா சசியம் நன்னா வளராது, அழிந்து போகும். சில சமயங்களிலே அந்த எந்த காலத்துக்கோசம் அந்த நடவு நடப்பட்டதோ அது வந்து உபஸ்திதி ஆகாம போயிடும். அதனால ஒரு விவசாயத்திலே குடியிலே குடியானவன் களை பறிப்பது போல எம்பெருமான் வந்து பயிரின் வளர்ச்சிக்காக அந்த களைகளை பிடுங்கி போடுகிறானே, அந்த களையானதுதான் அந்த விஷக்களையானதுதான் பாகவதாலுக்கு எதிரியா இருப்பவர்கள், அந்த சசியம்தான் சரணாகதி பண்ண பரம் பாகவதாள். இது வந்து பாகவதாள் மீது இருக்கக்கூடிய பிரியம் காரணமே தவிர கலையன் மீது இருக்கக்கூடியதான கோபம் காரணமா அங்க தெரியலேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் சொன்ன சுவாமி தேசிகன் அழகா சொன்ன ஒரு பாசுரத்துல, உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர்வெண்ணை தாரணியோடுண்டான் கிருஷ்ணாவதாரம். பயிரில் களைபோல் அசுரரை காண்டான் தங்கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்குன்னு அமுதரஞ்சரலை சாய்ச்சாரு சுவாமி தேசிகன். பயிரில் களைபோல் ஒரு பயிரிலே வரும் களையை பிடுங்கி ஏறுவது போல எரிந்தானே தவிர களையன் மீது கோபமுற்று எம்பெருமான அந்த காரியத்தை பண்ணல. அந்த பயிர் நன்னா செழிக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது எம்பெருமானுக்கு. அந்த பயிர்கள் தான் இங்கே சரணாகதி செய்கின்ற பரம பாகவதாள் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம் வந்து உயிருமுடலும் உடலாக ஓங்கி தயிர்வெண்ணை தாரணியோடுண்டான் பயிரில் களை போல் அசுரரை காந்தான் தங்கையில் வளைபோல் இம் ஆசிரியர் வாக்கு அப்படின்னர். ஜனஸ்தானத்திலே வந்து ஒன்றரை முகூர்த்தத்திலே 14,000 ராட்சசர்களை எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்தை சம்ஹாரம் பண்ணர். அந்த யாகத்தை அழிக்கக்கூடியவாள் யாக சம்ரக்ஷணம் பண்ணுவதற்கு எம்பெருமான் வந்திருக்கான். அந்த யாகத்திற்கு ஹானி வந்த உடனே எம்பெருமான் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து பானத்தை விட்டார். அவளும் திருப்பி எம்பெருமான் அடிச்சா தன்னை காத்துக்கொள்ள திருப்பி புனக எம்பெருமான் பானத்தை போட்டு அதனாலே வந்து ஒரு ரக்ஷணத்திற்காக ஒரு சம்ஹாரம் ஏற்படுது. சம்ஹாரம் மாத்திரம் அங்கு கிடையாது. சம்ஹாரம் எதுக்குன்னா ரட்சிப்பதற்காகவே சம்ஹாரமே தவிர சம்ஹாரத்திற்காக ரக்ஷணம் என்னைக்கும் கிடையாது. எம்பெருமான் ஹிரண்யகசிபுக்கு அவனுடைய திருமாவை கிழித்தாலும் அவனுக்கு நல்ல கதியை பிரகலாதனுடைய பிரார்த்தனையின் பேரில் கொடுத்தாரே. அப்பேற்பட்டதன கோபம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆட்சிதாலை அவள் யார் ஹிம்சிக்கிறாளோ அவளை சம்ஹரிப்பேன் எம்பெருமான் கங்கணம் கட்டி கொண்டு வரார். அதனால இந்த மூன்றாவது வரியில சொன்னது என்னன்னா களமேயவசாபஜயநீத்யான்னு விஷச்செடிகளை பிடுங்கி எறிகிறான் சொன்னார். அடுத்து சொன்னார் கருணே கிங்கரதாம் தவோபயாதி. அதாவது இது ரஜோகுணத்தையோ தபோகுணத்தையோ முக்கியமாக கொண்டதில்லை. இது விஷயம் சத்துவகுணத்தை சொல்றது. சத்துவகுணம்னா என்ன? சாதுக்களை ரட்சிப்பது. அந்த இடத்துல இந்த எம்பெருமானுடைய தபோ ரஜோகுணம் கோபங்களும் என்ன பண்றது அப்படின்னாக்கா இந்த சத்துவகுணமாகிய தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆறுதுன்னு சுவாமி சாய்க்கிறாரு. எம்பெருமான் பயிர் நன்றாக வளர வேண்டும் என்று அந்த களையாகி விஷச்செடிகளை பிடுங்கி எறிகிறான். அப்ப கோபம் வருது எம்பெருமானுக்கு. அந்த கோபத்தை கூட இந்த தயாதேவி என்ன பண்றா, ஏன் இவ்வளவு அதீதமான கோபப்படுறீங்கோ அப்படின்னு காட்டி, இந்த எம்பெருமானுடைய கோபமும் தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படி ஆக்குகின்றாள் அப்படின்னு சொன்னார். கருணே கிங்கரதாம் தவோபயாதி அப்படின்னு, அவனுடைய தக்க சமயத்தில் வரும் கோபத்தையும் ரஜோத்தம குணங்களையும் அங்க வந்து பார்க்க கூடாது. அப்படி இருந்தாலும் அவனுக்கு ரஜோகுணம் தவோகுணம் வராது, கோபம் வரும், எம்பெருமான் தண்டதரன் கோபம் வரும். அந்த விலட்சணமான கோபத்தையும் இந்த தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆக்குகின்றால் இந்த தயாதேவி. அவனை மொத்த அதை அடக்கி இவனுக்கு ஒரு ஊழி செய்வது போல ஆக்குகின்றான்னு சொன்னான் இந்த இடத்துல. அதாவது எப்படின்னா, இந்த களை எப்படி பிடுங்கணும்னா, அந்த கட்டவர் நகத்தால பிடுங்கலாம், அனாயாசமா பிடுங்கிட்டு போகலாம். சிலத வந்து வேரோட பிடுங்கி எறியணும். வேரோட பிடுங்கி எறியும்னா இந்த ஹிரண்யகசபு, தசகண்டன், இந்த தசமுக ராவணன், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போயிட்டு சொன்னான் ஆண்டாள் நாச்சியார். அத மாதிரி புற்று புற்றும் அறிந்தன மேல புய்மேல் சென்றனு திருமங்க மன்னன் சொன்னார். இப்படி எம்பெருமான் அந்த களைகளை பறித்தெறிந்தான். ஆனா அந்த கோபத்தையும் இந்த தயா பிராட்டி என்ன பண்றான்னாக்கா, நல்வழிப்படுத்தி அந்த கோபத்தையே தய என்ற குணத்துக்கே ஊழியம் செய்யும்படியாக ஆக்குகின்றார் என்பதுதான் சுவாமி தேசிகனுடைய இந்த பாசனத்துடைய அர்த்தமா அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.